மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலையல்லவோ அழகை தந்தது, மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்குமரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது, தேக்குமரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. அழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது, இடையழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது, நடையழகு நடையழகு நடனம் ஆனது, நான் அழகும் என்னை வென்றது, தேக்குமரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்குமரம் உடலை தந்தது,